ீநாங்கடநாச்சவிதாச்சிகேசரீ வேதாந்தாச்சாரியோமே சன்னிதத்தாம் சதாசரி அச்சுபரம்பராய நம. இப்போ நேற்று வந்து ஆரம்ப நாள் கிரணத்திலேயே சொல்லியாச்சு, திருப்பி இங்க என்னத்துக்கு வைசேஷிகளை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சமாதானம் சாச்சார் சுவாமி, அங்க சத்காரியவாதம் சத்காரியவாதத்து பேர ஆட்சேபிக்கான் வைசேஷிகன், அதுக்கு சமாதானம் காரணம் அது வந்து அசத்காரியவாதம் தப்பு சத்காரியவாதம் தான் சரின்னு சொன்னோம். கூடவே அந்த இது இருக்கோ இல்லையோ, இங்க வந்தோ காரண பிரக்கிரியா அவளுடைய தத்துவ பிரக்கிரியா காரண பிரக்கிரியா அதெல்லாத்தையும் இங்க கண்டனம் பண்றோம் அதெல்லாத்தையும் கண்டனம் பண்றோம் அப்படின்னுட்டு சாய்ச்சி முடிச்சுட்டார். இப்போ என்ன இப்ப என்ன கேள்வி கேட்கிறா, அவளை நம்ம கண்டனம் பண்றோம், உங்க சித்தாந்தத்துல எதுவுமே ஒத்துவராதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்றாருனாக்க, நாம என்ன சொன்னோம், ஒரு அணு அப்படின்னா நம்ம சித்தாந்தத்துல நம்ம சொன்னமே காத்து ஒரு ஹோல் இருந்ததுனாக்க அந்த வழியா வெளிச்சம் வரும் சூரியன் வெளிச்சம் அதுல தெரியறது இருக்கே அதுதான் அணு, அதுதான் அணுன்றது, அதற்காகனா ஒரு அணு கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம். அவன் என்ன சொல்றாருனாக்க, அந்த அணு பிரத்யட்சமா அணு தெரிஞ்சா கூட அதுல ரூபங்கள்லாம் இருக்கு, ரூபங்கள்லாம் இருக்கு, அது கூட பிரகிருதியினுடைய காரியமும் நாம சொல்லிடுறோம். பிறகு சூக்ம பிரகிருதி லட்சணம் வரை சூக்ம பிரகிருதியினுடைய ஒரு இதுவா இருக்கு அது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், அதுவும் காரியம்தான். ஆனால் அது அணு அப்படின்னு சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல, நேருக்கு நேரா பாக்குறது தான் நம்ம வச்சுக்கிறோம், நேருக்கு நேரா பாக்குறது அல்லது வேதத்தினால சித்தமானது இது ரெண்டுக்கும் தான் நாம ஒத்துக்கிறோம். இப்ப அவ என்ன கேக்குறான்னாக்க, இந்த இடத்துல அவயவமா எது பாக்கிறோமோ அதெல்லாம் சாவயவம் அவ சொல்ற வைசேஷிகள் இருக்காளே, லோகத்துல நம்ம பாக்குறோம், ஒரு மண்ணு பாக்குறோம், கடம் பாக்குறோம், தண்டு நூல் பாக்குறோம், வஸ்திரம் சொர்ணம் ஆபரணம் இவைகள் எல்லாமே சாவயமா இருக்கு, எதை நேர பாக்குறோமோ அதெல்லாம் சாவயம், நேர பார்க்காததெல்லாம் அதெல்லாம் நிறவயம் நிறவயம். இப்ப ஆத்மாவை நேர பார்க்கல, ஈஸ்வரனை நேர பார்க்கல, ஆகாசத்தை நேர பார்க்கல அப்படின்னு அவ சொல்றா, நம்ம வந்து ஆகாசத்தை பாக்குறோம். இப்ப இதெல்லாம் எதை எதை நேர பார்க்கலையோ பிரத்யக்ஷமா அவைகள்னா சாவயமம். அப்ப சாவயமா எது இருக்குதோ அது காரியம், சாவயம் எதுவோ அது காரியமா இருக்கும், ஏன்னா கடம் சாவயம் அதனால அது காரியமா இருக்கு, பிரபஞ்சம் சாவயம் அது ஒரு காரியம் அப்படின்னு அவ சொல்ற. இப்போ நம்ம என்ன சொன்னோம், பிரத்யக்ஷமா ஒரு அணுவை பாக்குறமே கிரணங்கள் அது ஆத்து வழியா வருது வழி ஆத்துல அந்த கிரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க அதுதான் அணுன்னு நம்ம சித்தாந்தத்துல சொன்னோம். இப்ப அவன் என்ன சொன்னா, நேர எது பார்க்கிறோமோ அதெல்லாம் பிரத்யக்ஷமா சாவயம்னு சொல்லிட்டு முடியும், அதனால அதுக்கெல்லாம் ஒரு காரியத்தும் உண்டு. அப்ப காரியமானாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் முடியும், அந்த காரணம் எது அப்படின்னாக்க அதுக்கு அவயவமா இருக்கக்கூடிய பரமாணு தான் அது காரணமா இருக்கும். அந்த பரமாணுகள் அவைகள்லாம் சேர்ந்துதான் இந்த மகத்தரிமானத்தையே உண்டு பண்ணும். அதாவது நேர பார்க்கறதுன்னா பெருசா இருக்கு, நேர எது பார்க்காம இருக்குதோ பார்க்காம இருக்குமோ அதெல்லாம் சூக்ஷமா இருக்கு அல்லது விபுவா இருக்கும், அது நேர பார்க்க முடியாது, நேர பார்க்க முடியாததுனால அவைகள்லாம் காரியமா இருக்காது. ஆனா எதை நேர பார்க்கிறோமோ அது அத்தனையும் காரியமா இருக்கும், அது நேர பார்க்கணும். இப்போ நேர பார்க்கணும், அதனால நீ என்ன சொன்ன, இப்போ இந்த ஜாலகரம்பரா இருக்கே ஆத்து ஆத்துல ஒரு கூரையிலேருந்து ஒரு இது வருது இல்லையோ, ஒரு ஓட்ட வழியா சூரியனுக்கு கிரணம் வருது, அதுல பார்க்கக்கூடிய அணுன்னு சொன்னீங்க இல்லையோ நேர பார்க்கிறோம், அதனால அதுவும் காரியம்தான். நமக்கு நம்மளும் காரியம் தான் சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம்னா சர்வேஸ்வரன் அந்த பிரகிருதியை வச்சுன்னு காரியமாக்குறான் அப்படின்னு சொல்றோம். இது என்னக்கா பிரத்யக்ஷ சித்தம், நீ வந்து அப்பிரத்யமா அவனை சொல்றேன்னோம், அவன் என்ன சொல்றான், அது பிரத்யக்ஷ சித்தம் அது சாவயம், அதனால அது வந்து காரியமா தான் ஆகும். அப்ப அது காரியம்னாக்க அது அவயவமா இருக்கிறதுனால அது கூட பரமாணு என்ன உண்டாச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அது அதனால நேர பார்க்கறதுனாலயே அது மகத்து பெரிய வஸ்து நேரம் பார்க்காதுன்னா ரொம்ப சூட்சமா இருக்கும். அத்தியமா ஜீவன நம்ம நேரம் பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு சொன்னோம், பாலாட்ட சுதபாகத்தியே சத்ததா கத்தி ரசித்தே பாகோ விஜய பாகோ ஜீவஸ்த விஜ்ஞேயா அப்படின்னு சொல்றது. அந்த தூண்டு நுனி, அந்த நெல்லில் இருக்க நுனி, அதை நூறா பண்றோம். அது ஒரு அந்த நூறுல ஒண்ணு தொண்ணூறா பண்றோம். அதுதான், அது நேரம் பார்க்க முடியாது. அதனால அது அணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அவனும் சொல்றான், எதை நேரம் பார்க்கிறோமோ அது பெரிய பஸ்து மகத் பஸ்து, எதை நேரம் பார்க்கலையோ அது அல்பம் பரமானம். அதனால நீ மகத்துன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அநேக திரவியங்கள் சேர்ந்தது. அநேக திரவியங்கள், ஒரு கடவுன் சொன்னா அது என்னென்ன இருக்கு, மண் இருக்கு, ஜலம் இருக்கு, ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, தேஜஸ் இருக்கு, நிலம் சொல்றோம், அத்தனை அவயவங்கள். அந்த மாதிரிதான் நீ சொல்ற திரசரேனும். நம்ம பார்க்கிறமே நேர அந்த சூரிய கிரணத்துல பாக்குற முடியும், அதுவும் நேர பாக்குறதுனாலேயே அது மகத்து. மகத்தா இருந்ததுன்னு எப்படி இருக்கும், பல திரவியங்கள் அதாவது பரமாணு திரவியங்கள் பல சேர்ந்தது அப்படின்னு அவன் சொல்றான். யாரு வைசேஷிகன், பல அவயவங்கள் சேர்ந்தது. பல அவயவங்கள் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த பல அவயவங்கள்ல ஒரு அவயவம் பரமாணு சொல்லணும். அதனால அநேக திரவியங்கள் சேர்ந்து சாதிக்கப்பட்டதுன்றதுதான் மகத்ரவியம். அநேக அவயவங்கள் அது பரமாணுக்கள், அவைகளால் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்துவை பண்றதுன்னாக்கா அதுதான் மகத்ரவியமா இருக்கும் அப்படின்னுட்டு வைசேஷன் சொல்றான். அந்த அநேகமான திரவியம் எது அப்படின்னா பரமாணு. ரெண்டு பரமாணு சேர்ந்ததுன்னாக்கா தியனுக்கம், மூணு தியனுக்கம் அதாவது ஆறு பரமாணுக்கள் ரெண்டு ரெண்டா எட்டை ரெட்டையா மூணு ரெட்டை அவைகள் சேர்ந்ததுனாக்கா அது வந்து திரேணுக்கம், அதுதான் மகத்துன்னு ஆரம்பிக்கிறது அது. அதனால ரெண்டு திரவியம் ஒன்னா சேர்ந்ததுனாக்கா ரெண்டு ரெண்டு திரவியம் ஒன்னா சேர்ந்ததுனாக்கா அதான் அணுத்வயம், அது சேர்ந்ததுனாக்கா ஒரு திரவியம் உற்பத்தி ஆறுது, அதுக்கு தியனுக்கன்னு பேருன்றாவா. அந்த இன்னொரு தியனுக்கத்தோடு ஒன்னு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப திரசரேன் வருன்றதுனால சூழ சூழமான வஸ்துக்கள் உண்டாகணும். சூழமான வஸ்துக்கள் உண்டாகணும்ன்றதுக்கோசரம் இந்த உற்பத்தி சீக்கிரம் வரணும். அதுக்கு இவா என்ன சொல்றா, இவா யாரு வைசேஷிகள், மூணு தியனுகங்கள் சேர்ந்ததுனாக்க ஒரு தியனுகம் உண்டாகும் அப்படின்னு அவ சொல்றா. அதனால இந்த மாதிரி இப்படி ஒத்துன்னு போனோம்னாக்க எல்லாமே சரியா போயிடுவன்னு அவ சொல்றான். அதனால மூணு ஜனகங்கள் சேர்ந்ததுனாக்க திரசரேனுடைய உற்பத்தி வருது, அது அதுக்கு திரேணுகன்னு பேரு. இப்படி ரெண்டு பரமாணுக்கள் சேரணும், அதுக்கு பேரு ஜனகம், ஒரு ஜனகம். மூணு ஜனகம் சேர்ந்ததுனாக்க ஒரு திரசரேனு உண்டாகுது. அந்த திரசரேனு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து அவைகள்லாம் கூட மகத்பரிமாணத்தை ஒன்று பண்ணிடுறது அப்படின்னு அவ சொல்ற வைசேஷிகார். இது இத வந்து வைசேஷிகாருடைய பட்சம். இந்த தியனுக்கத்தை நாம் கூட பார்க்க முடியாது. இப்ப பார்க்க முடியறது எது அப்படின்னா திரேணுக்கம், நம்ம நம்ம திரசரேணுன்றோம், அதான் அவ திரேணுக்கம்ன்ற. நம்ம பாக்குறோமே அந்த கூற வழியா பாக்குறோம்னு சொன்னமே அது. ஆனால் மீமாம்சைகளோ வேதாந்திகளோ அதை ஒத்துக்கிறதே கிடையாது, பரமாணம் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் வேதம் தான் பிரமாணம், அப்போ அனுமானத்தினால கட்டிக்கலாம், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ற. இப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்றோம், நீ அப்படியான நீ வந்து ரெண்டு பரமாணு சேர்ந்தாதானே ஒரு தினக்கம் உண்டாகும்னு. இவன் நேத்திய சொன்ன பாருங்க, பரமாணுவுக்கு பக்கம் உண்டா இல்லையா, அவயம் உண்டா இல்லையா, அவன் இல்லைன்னாக்க ஜனகம் உண்டாகாது. ஏன்னா ஒண்ணு ஒண்ணு சேரணும்னாக்கா ரெண்டு பக்கம் இருக்கணுமே, ரெண்டு கை சேர்ந்தாதான் ஒரு சப்தம்ன்றோம். அத மாதிரி ஒரு பரமாணுன்னு சொன்ன நூறு பரமாணுவோட சேர்றதுனாக்க அதுக்கு அவயம் உண்டா இல்லையா, அவயம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்க ஜனகமே உண்டாகாது, ரெண்டும் சேரவே சேராது. அல்லது அவயம் இருக்குன்னு சொல்லிட்டாக்க அது சாவயம், சாவயம் நீ என்ன சொன்ன, எது சாவயமோ அது பிரத்யமா பார்க்கணும், பரமாணு பார்த்தேன்னு தெரியா. சரி அப்படி ஒத்துண்டோம் ஒத்துக்கல, அதை எடுத்து இருக்கட்டும், அப்ப அந்த சாவையை வந்து அதுவும் காரியம் தானே, அதுக்கு எது காரணம்? அதுக்கு ஒரு பரமாணு ஒப்பிக்கணும். அந்த பரமாணுவுக்கு அவயவம் இருக்கா இல்லையா? இருந்ததுன்னாக்கா அதுக்கு ஒரு என்ன காரணம்? இப்படி அனவஸ்தையா போயிட்டே இருக்கும். அதனால நீங்க சொல்றத லோகத்துல எப்படி பாக்குறோம் தெரியுமா? ஒரு காரியமோ ஒரு காரணமோ சாவயமா தான் பார்த்துட்டு இருக்கோம். மிருத்து சாவயமா இருக்கு காரணம், அவயவத்தோட கூறினது. காரியம் கடம், அதுவும் அவயவத்தோடு கூறினது. லோகத்துல அப்படிதான், காரிகாரணம் காரணமும் அவயவமா இருக்கும், அவயவங்கள் சேர்க்கை காரணம், காரியமும் அவயவங்களையும் சேர்க்கை. அதுதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதை காட்டிலும் வேற ஒன்றும் ஒண்ணு கிடையாது. அதனால இப்ப லோகதிருஷ்ட பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீயோ கல்பிக்கிற. லோகதிருஷ்ட பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ஒரு சாவயவம் இன்னொரு சாவயத்தை உண்டு பண்றது அப்படின்னு சொல்ல முடியும். அது உன் சித்தாந்த வளையை இப்போ அப்படியானாக்கா பரமாவன் கூட சாவயவம் நீ ஒத்துக்கணும். நீ என்ன கடத்தான் நீ காமிக்கிற உதாரணமா, நீ கடத்த உதாரணமா காமிச்சாக்க கடம் சாவயவம், அதுக்கு காரணமான மிருத்து சாவயவம், அப்ப பரமாணுவும் சாவயவம் ஒத்துக்கிறியா? அதனால நீ நிறவயத்துவம் சொன்னையான, அப்ப நிறவயத்துவம் அதுக்கு காரியத்துவம் கிடையாது, அது காரணமா தான் இருக்கும், அது நித்தியமா தான் இருக்கும் அப்படின்னு நீ ஒத்துக்கணும். ஆனா ஒத்துக்கவே முடியாது. லோகத்துல மிருத்து தான் காரணமா இருக்கு, அந்த மிருத்துல எப்படி இருக்கு? சாவயத்துவம் இருக்கு, அது கூட காரியம். ஒரு மண்ணை உடச்சேன்னு வச்சுக்கோங்கோ, நாலு மண்ணா மாறுது, அதனால அதுவும் சாவயம், அதனால நிலவியம் வராது. அதே மாதிரியாக அதுக்கு காரியத்துவம் உண்டு, அதுக்கு அனித்தியத்துவம் உண்டு, அவர் அனித்தியமான குணங்களும் உண்டு அதுக்கு. இன்னைக்கு மண்ண பார்ப்போம், நம்ம கிராமங்கள்லாம் உங்க ஊர்லாம் வந்தா என்னன்னு தெரியாது, நம்ம தோட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மண்ணை கொண்டு வந்து கொட்டுவா, செம்மண்ணை கொண்டு வந்து கொட்டுவா, அந்த செம்மண் முதல்ல புதுசா வந்து சேர்ந்து நம்ம தோட்டத்துல போட்டோம்னாக்கா நன்னா இருக்கும் அது பாக்குறதுக்கே. அதனுடைய வாசனையோ அந்த போடுற மண்ணுடைய ரூபமோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பத்து நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செம்மண்ணுடைய ரூபம் போயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இன்பத்துக்கிட்டே இருந்த மண்ணானது கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி போய் சாதாரண கருப்பு மண்ணா இருக்கும். அதனால அதனுடைய ரூபம் எல்லாம் நித்தியமான குணமா இருக்காது, அது நித்தியமாவும் இருக்காது, நித்தியமான குணங்களும் அதுக்கு இருக்காது, மாறிட்டே இருக்கும். அதனால லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீ வந்து பரமாணுவோட அதை சொல்ல முடியாது. ஆனா பரமாணுவோ நிறவயவம், அதுக்கு பிரவேச பேதமே கிடையாது, அவயவமே கிடையாது, அந்த பக்கம் இந்த பக்கம். அதனால இன்னொரு பரமாணுவோட சேரதையும் உன்னாலும் சொல்ல முடியாது. நீ ஒத்து அவயவத்தை ஒத்துட்டேன்னாக்கா அப்போ பரமாணு கூட காரியமா போயிடும், காரணமா இருக்கு, அது கூட அனித்தியமா போயிடும், நிச்சயமா இருக்கல, அது கூட அனித்தியமான குணம் வந்துடும், நிச்சயமான குணம் இருக்க விகாரம் வந்துட்டே இருக்கும். நம்ம உடம்பு மாதிரி உடம்பு மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால அந்த இதுவும் உன்னுடைய பட்சத்துல வராது. அதனால பெரிய காரியம் மகத்தாரியன்றதே உன்னை உற்பத்தி ஆகாது, உன் பட்சத்துல மகத்துன்ற ஒரு காரியமே உண்டாகாது. காரணம் என்ன? ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றதுக்கு அவயவமே இல்லையே, ஜனகமே உண்டாகாது. ஜனகம் உண்டானாதான் திரணுகம், திரணுகங்கள் சேர்ந்தாதான் மகத்தரிமானம், பெரிய வஸ்துக்கள், அதுவே வராதே. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் உங்களுக்கு வராது. இல்ல இங்க வந்து லோகத்துல நம்ம பாக்குறோமோ இல்லையோ, பல அணுக்கள் சேர்ந்துதான் லோகத்துல ஒரு வஸ்து நிறுத்தாக்க, ஒரு வஸ்து நிறுத்தா அதுல எவ்வளவோ அவயவங்கள் இருக்கு, எவ்வளவு சின்ன வஸ்து. ஒரு அகல் எடுத்துக்கிறோம், அகல் விளக்கு எடுத்துனாக்க அதுல எவ்வளவு ஒரு முன்னூறு நானூறு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே கடை எடுத்துட்டாக்க அதுல ஆயிரம் பத்தாயிரம் மண் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப குறைச்சிண்டே வாங்குறோம், முதல்ல இருந்தது கடம் அது பத்தாயிரம் மண், அப்புறம் அகல் அதுல ஆயிரம் மண், அதுக்கப்புறம் ஒரு சின்ன அகல் அதுல ஒரு ஐநூறு மண், இப்படி குறைச்சிண்டே வந்தா கடைசியில ஒரு மண்ணு நீர்மா மாறாதா? இந்த ஒரு மண்ணில இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு மண் ஆகி மூணு மண் ஆகி ஆறு ஆகி பன்னெண்டு ஆகி இப்போ இந்த மாதிரியாக பத்தாயிரம் மண்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் குறைஞ்சது, ஐநூறு குறைஞ்சது, நூறு குறைஞ்சது, பத்து குறைஞ்சது, கடைசியில ஒரு மண். ரெண்டு மண் சேர்ந்தது, நாலு மண், எட்டு மண், பதினாறு இப்படியே போயிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி லோகத்துல ஒரு வஸ்து ஸ்தூலமான வஸ்து இருக்கு அப்படின்னாக்கா அது பல அவயவங்களோட சேர்ந்தது, அதை குறைச்சுட்டே வந்தா கடைசியில ஒண்ணு மீறணும், அந்த ஒண்ணு தான் பரமானம் அப்படின்னு நாங்க கற்பிக்கிறோம் அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரி இருக்கட்டுமே. அதனால அப்படி சொன்னாக்க அதுக்கும் பதில் வராது, பதில் கிடையாது. ஏன்னாக்க நாம வந்து லோகத்துல எப்படி வஸ்துவை கிரகிக்கிறோமோ எப்படி பார்க்கிறோமோ அதுக்கு அனுகுணமானதான் எல்லா வஸ்துவும் லோகத்துல இருக்கு. இத புரிஞ்சுக்கோங்க. லோகத்துல ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், அந்த வஸ்து சுபாவம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு நியாயம் ஒண்ணு இருக்கு. நியாயம் சொல்றா, நகி திருஷ்டே அனுபவம் நாம, திருஷ்டே அனுபவம் நாம. நம்ம ஊர்லாம் இது போடுறோம், ஒன்மே டிராபிக் போடுறோம். ஒன்மே டிராபிக்ல அத போறோம், அப்படி போலாம், வர அந்த வழியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு ஆபீசர் வரும், ஒரு மந்திரி வரான்னாக்க ஒன்மே டிராபிக்ல கூட வர போகலாம், வரக்கூடாது, ஆனா அதை நான் வருவான். இதெல்லாம் எக்ஸாம்ஷன், அப்பவாதம், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது எப்படி ஆவண்டி வரலாம், நான் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்க முடியாது. காரணம் அந்த நியாயமானது, அதாவது அந்த விதியானது, அந்த ரூல் அப்படிங்கிறது அவளுக்கு அனுகுணமா தெரிஞ்சிருக்கு. அது திருஷ்டமான விஷயம், அதுல நம்ம விரோதமே கண்டுபிடிக்க முடியாது. நகை திருஷ்டே அனுபவம், நான் திருஷ்டமான நேர பார்த்த விஷயத்துல எதுவுமே விரோதம் கிடையாது. இது வந்து எல்லாரும் ஒத்துண்ட நியாயம், அது எல்லாரும் ஒத்துண்டிருக்கும். இந்த விஷயத்தை நேர விஷயத்தை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம ஏத்துக்கணும். அதுல விரோதம் கற்பிக்கவே முடியாது, விரோதம் கற்பிக்கவே முடியாது. இப்போ ஆத்மான்றது அணு, ஜீவன் வந்து அணுவா இருக்கும், இந்த உடம்புன்றது சாவயம், அந்த அணுவான ஆத்மாவில பிரவேசமே இல்லையே, அவயவமே இல்லையே. அவயம் இல்லாதனால அது எப்படி இந்த உடம்போட ஒற்றின்றது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அது என்ன பண்றது, அது சுபாவம் தான். ஏன்னா நம்ம நேரம் பார்த்துட்டு இருக்கோம், நேரம் பார்த்துட்டு இருக்கு, அதை கேள்வியே சொல்ல முடியாது, கேள்வியே வர முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நேரம் பார்க்கிற விஷயத்துல, அதாவது இந்த கௌதஸ்புதவாதிகள் பேர் இவாளுக்கு, வைசேஷிக ஆளுக்கு கௌதஸ்புதவாதிகள்னு பேர். நம்ம சொல்ல முடியாது, முந்தைய அப்திகிரி சிஸ்திய பிபி சோதகை சிங்கிறான் அப்படின்னு வருமே, அது கர்ம பிரம்மாப்பகை சாஸ்திரே கௌதஸ்புத நிவர்த்தகானு வந்தே அஸ்திகிரி சத்திய வீதி சோதகை சிங்கரான் அப்படின்னுட்டு சுவாமி வந்து கோபியாதாரியாரத்துல சோதனை சேர்த்துக்கார். அஸ்திகிரீசன் அவனுடைய வீதி சோதகை சிங்கரார், வீதியை சோதனம் பண்றவாளாம். அது ரெண்டு பேர், ஒன்னு திருக்கட்சி நம்புகள், இன்னொருத்தர் அப்பிள்ளார். பன்னெண்டு பேருமே சொல்லுவோம், அவன் வந்து எப்படிப்பட்டவா தெரியுமா, கௌத கர்மம் பிரம்மாத்மகமான சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், கர்ம மீமாம்சா பிரம்ம மீமாம்சா. அதுல கௌதஸ்குத நிவர்த்தகாள் புதக புதக அப்படின்னு கேள்வி கேட்குப்பா, ஏன் ஏன் அப்படி வந்தது, ஏன் அப்படி வந்தது, வேதத்தில் சொல்ற விஷயத்த ஏன் வந்ததுன்னு கேட்க முடியாது, பிரத்யக்ஷமான ஒரு விஷயத்த ஏன் வந்ததுன்னு கேட்க முடியாது. நேத்தி ஒரு பேஸ்புக்ல எனக்கு ஒரு வந்துருந்து, நீ கூட பார்த்துருக்கீங்களோ அனுபவம், செங்கல்பட்டு பக்கத்துல ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு, அந்த ரயில்வே ட்ராக்கு தண்டவாளம், அது மரத்தால் ஆனது, மரம் நடுவில் இருக்கு, ஒரே அந்த கல்லு கருங்கல், நிறைய கல்லு ஜல்லி எல்லாம் போட்டு வச்சிருக்கா, அந்த ஜல்லி எல்லாம் மீறி வெயிலோ காயறது, இந்த ஜல்லி எல்லாம் மீறி ஒரு செடி வந்துருக்கு. பொதுவா நல்ல மண்ணு, அதுல உரம் போட்டு நம்ம விதை வச்சோமோ இல்ல நல்ல செடியை நட்டா கூட ஜலத்தெல்லாம் குத்தி குத்தி வளர்த்தா கூட ஒழுங்கா வராது வீட்டுல. ஆனால் இங்க எப்படி வந்தது, ஒரு ஜல்லியை ஊட்டியிருக்கான், தண்டவாளம் அடிக்கடி இந்த ரயில்லாம் வந்து போயிட்டு இருக்கு, அப்படி இருக்கிற சமயத்துல கூட அந்த செடி வாதாம வளர்ந்துட்டு இருக்கு. இதுதான் ஈஸ்வர சங்கல்பம்ன்றது, ஈஸ்வர சங்கல்பம்ன்றது இதுதான். இது திருஷ்டம், திருஷ்டமான விஷயத்துல அனுபவத்தையும் சொல்ல முடியாது. அதனால இப்ப வந்து நம்ம உடம்புல இந்த ஜீவன் இருக்கான், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் போயிட்டு இருக்கு. அணு, அந்த அணுவானது இந்த உடம்பையே தரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள சர்வேஸ்வரன் நம்ம அவனுக்கு அவனை வச்சுருக்கோம், நம்ம இந்த உடம்பையும் உள்ளுக்குள்ள பிரம்மா, வெளியில சரீரம், நடுவுல ஜீவன். இப்படி நம்ம தரிசனம் இருக்கோம், எப்படி முடியும்? அதுதான் முடியும். அது நேரம் வேதம் சொல்றது, நம்ம நேரம் அனுபவிக்கிறோம். இது திருஷ்டமான விஷயம், இதுல ஆட்சேபம் பண்ண முடியாது. அதனால இப்ப இவன் வந்து வைசேரி என்ன கேட்டான், லோகத்துல இப்படி இருக்கேன்னா, நாங்கள் அதுதான் சொல்றோம், லோகத்துல இப்படி இருக்கு, சாவயம் தான் காரணமா இருக்கும் லோகத்துல. அத மாதிரி காரியமும் சாவயமா தான் இருக்கும். ஆனா வேதத்துல எப்படி தெரியுமா, பிரகிருதியின் நிலவயவம், பரமாத்மாவும் நிலவயவம், ஜீவனும் நிலவயவம், அது மாதிரி இந்த பிரபஞ்சம் மாத்திரம் சாவயவம். அது பிரமாதத்தை உண்டாருது. ஏன் உண்டாச்சுன்னாக்க, வேதம் அப்படி சொல்றதே, தர்மிக்கிற பிரமாணம் அதை மாதிரி சொல்லிட்டு என்ன, அதை கேட்கறதுக்கு நாம யாரு? வேதம் சுதந்திரம், அனாதியானது, அது சொல்றத அப்படியே ஏத்துக்கணும், அதை கேள்வி வரக்கூடாது. பொதுஸ்துகனி வர்த்தகால் இதான் புத்தகா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கவே கூடாது, அது வராது. அதனால நீ வந்து என்ன சொன்னாக்க, நாங்க சொன்ன அந்த ஜாதக ரந்தனாக்கு நம்ம சூரியன் கிரணத்துல பாக்குறோன்னுமே, அதுக்கும் சாவயத்துவம் சொன்ன, சாவயத்துவம் சொல்லி அது கூட காரியத்துவம் பரமாவிலிருந்து உண்டாச்சுன்னு நீ சொல்ற. அதனால நீ சொன்ன, அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அதுக்கு அவயவம் இருக்கா இல்லையா, அவயவத்தும் இருக்கா இல்லையா பரமாணுவுக்கு? அவயவம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னாக்க அப்ப காரியத்துவமே உண்டாகாதே, யோகத்தை அப்படிதான் நீ தான் சொன்ன பரமாணு நிலவயம்ன்னுட்டு. நிலவயமான பரமாணுவில ரெண்டு பரமாணுடைய சம்யோகம் சேர்க்கை, நீ சொன்ன சேர்க்கை தான் இங்க உண்டாகுது. நாங்க அப்படி சொல்ல, எந்திரமானுடைய சங்கல்பம் அது சுற்றி சொல்லிடுச்சு, சதைக்ஷத பகத்யாம் அப்படின்னு, அதுவும் விசிஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அது போயிட்டு இருக்கு. அதை மீறி ஒன்னால எப்படி இது சொல்ல முடியும்? அதனால நீ மேல மேல மேல நீ இப்படியேதான் போயிட்டே இருக்கணும். அது குணம், அது பரமானுக்கு குணம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையான்னு கேட்க போறோம். அதுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீ காரண அனுகுணமா காரியம் நீ சொல்ற, லோகத்துல எப்படி காரியம் பாக்கணுமோ அதுக்கு அனுகுணமா காரியம் காரணம் இருக்குன்னு நீ சொல்லணும். அப்ப லோகத்துல எப்படி இருக்கு, சத்துவம் ரஜ சமஸ் இருக்கு. அப்ப பரமானுக்கு சத்துவம் ரஜ சமஸ் இருக்கா? லோகத்துல வந்து வஸ்துக்கள்லாம் ஜலத்துக்கு ஒரு நிறம், அதே மாதிரி இதுக்கு ஒரு நிறம், அக்னிக்கு ஒரு நிறம், அதே மாதிரி ஆகாசத்துக்கு ஒரு நிறம் நம்ம சொல்றோம், வாயுவுக்கு நிறம் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள்லாம் பரமானுக்கு உண்டா? ஏன்னா இவைகள்லாம் காரியமாச்சு, இவைகள்லாம் காரியமானதுனாக்க காரணமாகிற பரமானுவுக்கு காரியத்துல இருக்கிற குணம் இருக்கணும். அது இருந்தாதான் காரணம் குணம் காரியம் நீ சொல்ல முடியும். அதுவும் வராதே, அதனால அது எப்படி வரும்? அது நாங்க அப்படி இல்லை, எதை நேர பிரமாணத்தோட ஏத்துக்கிறோமோ அது அப்படியே பிரத்யட்சம் சித்தமான விஷயத்த பிரத்யட்சமா அப்படியே ஏத்துக்கிறோம். ஆகம சித்தம் சாஸ்திர சித்தம்னா அதையும் நாங்க சாஸ்திர சித்தமா ஏத்துக்கிறோம். அதனால அப்படி ஏத்துக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல இவைகள் எல்லாம் சரியா போகும், உங்க சித்தாந்தத்துல எதுவுமே நிக்காதே. அதனால இந்த பிரத்யக்ஷ பிரமிதி இருக்கே பிரமாணம், அது அது எப்படி காமிச்சு கொடுக்கிறதோ அந்த ரீதியை ஆசிரியிக்கணும். அதை வச்சுட்டுதான் நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்றோம். அதனால நீங்க அப்படி இல்லை, எல்லாத்தையும் தனிக்கா தனியா தனியா நீங்க பிரிச்சு பிரிச்சு அனுமானத்தினால கல்பிக்கிறேங்கோ. அதனால தியோனுகமோ பரமானுவோ கிடையவே கிடையாது. நாங்க நேரம் எதை பார்க்கிறோமோ அதுதான் திரவியம் அணு. அது எது அப்படின்னாக்க திரசரையணும், நீ திரசரையணும் தேனுகோன்னு நீ எதை சொல்றியோ அதுதான் நாங்க பாக்குறோம், அதுதான் எங்களுக்கு அணு. ஏன்னா நேரம் பிரத்யமா பாக்குறோம், அதை விட்டுட்டு ஒண்ணு தனியா சொல்ல வேண்டாம். அதனால ஜனுகம் பரமாணு நீ கல்பிச்சப்பாரு, அது நிக்கவே நிக்காது. பரமாணுன்னு சொன்னாக்க அந்த பரமாணுக்கு எப்படி செய்யணும்னு கேட்போம். அதுக்கு அவயம் சொல்லிட்டேன்னா இன்னொரு அதுக்கு ஒரு பரமாணு சொல்லுவேன், அந்த பரமாணுக்கு ஒரு பரமாணு சொல்லணும், அந்த பரமாணுக்கு ஒரு பரமாணு கற்பிச்சுட்டே போயிட்டே இருக்கேன். அதனால எல்லாமே விரோதிச்சுன்னு. அதனால இந்த விரோதம் விரோதத்தை சமணம் பண்றதுக்கு பரமாணு காரணத்தை ஒத்துடு. நீ சொல்லிண்டே போனீங்கனாக்க இந்த சித்தாந்தமே நினைக்காது உங்களுக்கு. அதனால இந்த பரமாணுவோ ஜனுகமோ லோகத்துல கிடையாது. இல்லாத ஒண்ணுக்கு சிந்திக்க வேண்டாம், அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சாச்சர். அதன் பிறகு அவன் ஒண்ணு சொல்றான், இவரு உங்க சாஸ்திரங்களே சொல்றது ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன சொல்றதுன்னாக்க, ஜாலசூரியமரி சித்திரம் சூஸ்மம் எத் பரிதிருஷ்யதே சத்யாஷ்டமோவா அஷ்டோவா பாகோ நுஸ்பரிகீர்த்திதா அப்படின்னு சிற்பசாஸ்திரம் சொல்றது. அதாவது இந்த ஜாலசூரியனுக்கே ஆத்து இந்த ரந்திர வழியா பிரசரணும் நம்ம பார்க்கிறோம்னு மொழியோ, ஒரு அணுவை பார்க்கிறோம்னு மொழியோ, அதுவே சூக்மம். அதுல எட்டுல ஒரு பாகமோ ஆறுல ஒரு பாகமோ அதுதான் அணு அப்படின்னு சிற்பசாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால அந்த கிரமமா பார்த்தோம்னாக்க, தர்மசாஸ்திரத்துல இந்த ஸ்வர்ணஸ்தேயம்லாம் இருக்கு பாருங்க, ஸ்வர்ணத்தெல்லாம் திருடுறாளே அதெல்லாம் சொல்லச்ச ஆறுல ஒரு பாகம், இந்த பிரசரணம் பார்த்தனே அதுல ஆறுல ஒரு பாகமோ எட்டுல ஒரு பாகமோ ஒண்ணு இருக்கு ஒரு பாகம் அதுதான் அணு, அதை எடுத்துட்டு போயிடலாமே அதெல்லாம் கூட திருடினா கூட தப்புன்ற மாதிரி இது ஒன்றும் இருக்கு தர்மசாஸ்திரத்துல. இது சர்வாஸ்தி சுவாமி சாய்க்கிறார். அதனால அந்த பாகம் எல்லாம் உங்க தர்மசாஸ்திரத்திலேயே சொல்றேன், அதை வச்சுன்னு நாங்க அணுவை கல்பிக்கிறோம், நாங்க அனுமானம் பண்ணல, நீங்க சொன்ன அணுதான் எட்டுல ஒரு பாகம் ஆறுல ஒரு பாகம் இருக்கு. அது என்னாக்க, அதை எடுத்துக்கணுமே, அது என்ன சொல்றதோ அதை சேர்த்துக்கிறோம், அதுதான் அணு அப்படின்னு அவ சொல்ற யாரு வைசேஷிகார். அதுக்கு சுவாமி என்ன நினைக்கிற, இவரு ஒரு விஷயம் தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன பண்றதுனாக்க, அதெல்லாம் சுருதி இல்லை, சிலதெல்லாம் நம்ம அப்படியே ஏத்துப்போம், சிலதெல்லாம் ஏத்துப்போம், அதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரமா அஸ்தவாதமா வச்சுக்கணும், எல்லாமே உண்மை இல்லை. ஏன்னா ஸ்மிருதிங்கிறது தத்துவ நிரூபணத்தை சொல்ல வரல, அது சில விஷயங்களை சொல்லிட்டு போறது, ஆச்சாரத்தை அனுஷ்டானத்தை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், யோக விவகாரத்தை சொல்லிக் கொடுக்கும், தர்மசாஸ்திர விஷயமா சொல்லிக் கொடுக்கும், அதுக்கோசரம் ஸ்மிருதி வந்தது. அதனால அந்த இடத்துல வந்து நீ சொல்ற மாதிரி இது வரல, தத்துவங்கள்லாம் சொல்ல வரல, நீ சொல்ற பரமாணு தத்துவங்கிறது ஒரு காரிகாரண பாவத்துல வர்ற தத்துவம், எது காரியம் எது காரணம் சொல்ற தத்துவ பிரக்கிரியா, அந்த தத்துவ பிரக்கிரியைய இந்த ஸ்மிருதி சொல்லல. இது சிற்பசாஸ்திரம், இது வந்து தேவதா விக்கிரகங்கள் எல்லாம் பண்ற சமயத்திலேயோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அது மாதிரி நம்ம வந்து சொர்ணத்தை அளப்பம் பாருங்க, ஒரு குந்துமணி ரெண்டு குந்துமணி நாலு குந்துமணி நம்ம அளப்பா பிரிவு எல்லாம் அங்க வந்து அது அர்த்தவாதம். அதாவது குந்துமணி ஒரு தராசுல இருக்கு, இன்னொரு தராசுல சொர்ணம் இருக்கு, ஒன்னுத்துல குந்துமணி இன்னொன்னுத்துல சொர்ணம் இருக்கு தராசுல. இப்போ குந்துமணிக்கு சமமா சொர்ணம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்போ சொர்ணத்தை விட்டுட்டு குந்துமணி எடுத்துப்பானா ஒருத்தன், குந்துமணியை விட்டு சொர்ணத்தை விட்டுட்டு குந்துமணியை ஒருத்தன் எடுத்துப்பானா, அதை எடுத்துக்க மாட்டான். இந்த குந்துமணியை விட்டுட்டு சொர்ணத்தை எடுத்துப்பான். காரணம் சொர்ணத்தினுடைய மதிப்புன்றது அந்த வெயிட் போடுறவன் எடை, அதுல ஒண்டிதான் குந்துமணிக்கு சாமியம் இருக்கு. சர்வாத்தனா இந்த குந்துமணி வந்து உலாது சொர்ணம் எப்படியோ அப்படிதான் குந்துமணி அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் அர்த்தவாதங்கள், அர்த்தவாதங்களா வர்றதெல்லாம் தத்துவ பிரக்கிரியா எடுத்துக்கூடாது. எது தத்துவ பிரக்கிரியா வருதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு மனஸ்மதி சொல்றதுன்னு சொல்லு, நாங்க ஒத்துக்கணும். ராஜ்யவாக்க ஸ்மதியை சொல்லு, பராசர ஸ்மதியை சொல்லு, விஷ்ணுபுராணத்தை சொல்லு, பாரதம் சொல்லு, ஆனால் ஒரு சிற்பசாஸ்திரம் அதனெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படின்னாக்க அர்த்தவாதபரமா வச்சுக்கணும், அர்த்தவாதபரமா தான் வச்சுக்கணும். ஏதோ ஸ்தோத்திரம் நிந்தை அது மாதிரி சொல்லும் அது. அதனால இதெல்லாம் அபியோகத்தை இருக்கும், அது மாதிரி அனுவாதமா இருக்கலாம். அதனால தத்துவ நிர்ணயமா இது வரவே வராது, தத்துவ நிர்ணயமே இது வரவே வராது. அதனால இதெல்லாம் ஔபாதிகமான ஒரு பேதம் சொல்றதுக்கோசம் சொல்ல வந்தது, ஔபாதிகமான பேதம். ஒரு பிரசரே நூல எட்டுல ஒரு பாகம், நம்ம பாக்குறோம் ஒன்லி அந்த சூரிய கிரணங்கள்ல, அது எட்டுல ஒரு பாகம், ஆறுல ஒரு பாகம் சொல்றதுன்னா அதெல்லாம் வந்து இதுவா தான் பார்க்க முடியும். ஏன்னா அதை நேரம் ஆறுல ஒரு பாகம் பண்ண முடியுமா? எட்டுல ஒரு பாகம் நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னாக்க அத நீங்க கையில அப்படி புரிஞ்சோ புடி இன்னொன்னு வந்து லைட்டை வச்சு பாருங்க, தெரியாது, அது தெரியாது. ஆனா நிறைய அணுக்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம், சூரிய கிரணத்துல நிறைய போகும். ஆனா கையில பிடிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அது எப்படி ஆறுல ஒண்ணு எட்டுல ஒண்ணுன்றது, இதெல்லாம் ஒரு உபாசிய சாத்து எட்டுல ஒண்ணு ஆறுல ஒண்ணுன்னு சொல்றான். ஒரு உதாரணத்துக்கு பேசுறோம், அவையெல்லாம் அர்த்தவாத சூரியமா பார்த்துக்கணும். அதனால எப்படி பார்த்தாலும் நீங்க சொல்லக்கூடிய, அதாவது இந்த வைசேஷிகா சொல்றாலே, அது இந்த இதனால வராது, பரவான காரணவாதம்ன்றது வரவே வராது. அது எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்துல விரோதத்துல வந்து முன்னிடுமே தவிர்த்து அனுகூலமா வந்து நிச்சயமே நிற்காது. விரோதத்துலதான் வந்து முடியும் உங்க சித்தாந்த அனுகூலமாக. காரணம் இத்தனை சொல்லட்டுமே அனுமானம்ன்றதே சரியில்லை. நீ அனுமானம் நீ சொல்லணும், அந்த அனுமானமும் இங்க வராது. எப்படி சொன்னாலும் அனுமானம்ன்றது வரவே வராது. அனுமானத்தினால கற்பிக்கவே முடியாது. பிரத்யக்ஷ சித்தமான ஒரு விஷயத்தை வச்சுட்டுதான் நீ பண்ணணும், அதுவே உனக்கு வராதே. அதனால உங்களுடைய பரமாணு கல்பனமோ ஜனக கல்பனமோ அது லோக விருத்தமானது, அதை ஏற்றுக்கவே முடியாதுங்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். பாருங்க, திருஷ்டியானோ பிரசூதி ூமே பிரமிதி பரவத்தோக்கலட்சேபய அப்படின்னுட்டு சுவாமி சேர்க்கிறார். அதாவது நம்ம நேருக்கு நேரா பார்க்கிறோம், திருஷ்டஸ்ய அணோகோ. திருஷ்டஸ்ய அணுன்னு என்ன அர்த்தம்? நம்ம அந்த ஆத்துல எல்லாம் அந்த ரோல் தந்திரம் இருக்கே, அது வழியா சூரிய ரஷ்மிகளை பார்க்கிற மூலியம் அதுல சில அணுக்களை பார்க்கிறோம், சத்துக்கள். அது ஒண்டிதான் அணு. அந்த அணுவுக்கு திருஷ்டஸ்ய அணோகோ, அந்த பிரசரேனும் பேரு அவ சொல்றது. அதுக்கு பிரசூதி காரணம், பிரசூதி பிரசூதி என்னக்க பிறக்கிறது காரணம். அந்த காரணம் எதுனாக்க வியணுக்கம், வியணுக்காக்கிய அணு, வியணுக்காக்கியம் அணு விசேஷம், வியணுக்கங்கிற அணு, அதாவது ரெண்டு பரமாணு சேர்ந்த வியணுக்கம். அந்த வியணுகத்துக்கு காரணம் என்ன? பரமாணு, ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்தது அணுமப்பி. ஜனுக்கத்துக்கு காரணமா பரமாணு ரெண்டு இருக்கு, ரெண்டு பரமாணு இருக்கணும். அந்த அணுவையும், அந்த அணு ரெண்டு அணுவிலிருந்து உண்டான ஜனுக்கத்தையும், மூணு அணு ஜனுக்கம் பிரசரேணம், அது உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் நாங்க சொல்றோம். அது எப்படி? அணுவித்யா ஸ்தாபயந்த, அனுமானத்தினால நாங்க கல்பிக்கிறோம், அனுமானத்தினாலதான் நாங்க கல்பிக்கிறோம், இதனால கல்பிக்கல, வேதத்தினாலேயோ இதனாலேயோ நாங்க சொல்லல. அவ எல்லாத்தையுமே கற்பிக்கிறா. ஏன் அப்படின்னாக்க, அதாவது இந்த ரந்தத்துல பார்க்கக்கூடிய ஒரு அணு இருக்கே அது சாவயவம். ஏன்? சாக்ஷுஷ திரவியத்துவா, தன்னால பார்க்கப்படுறதுனால. கடவத்து, கடத்தை நேரம் பார்க்கிறோம், அது சாவயவம். அந்த மாதிரி திரணுகத்தை இந்த ஜாலகரந்தரத்துல பாக்குற மூலியம் அதுவும் வந்து சாவயம் தான், ஏன்னா கண்ணால பார்க்கப்படுறதுனால அப்படின்னு அனுமானத்தினால சாவயத்தை வச்சுட்டு. அப்ப சாவயமா இருந்தா அது காரியமா இருக்கும். காரியமா இருந்ததுனாக்க அந்த காரியத்துக்கு ஒரு காரணம் சொல்லணும். அந்த காரணம் எது அப்படின்னாக்க தியனுக்கம். அந்த தியனுக்கத்துக்கு என்ன காரணம்னா பரமாணு தேயம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்க அது அந்த ஸ்தாபயந்தா அனுவித்யா, அனுமானத்தினால நாங்க ஸ்தாபிக்கிறோம்னு சொன்னாக்க அப்போ அதுக்கு பதில் அடிக்கிறார். திருஷ்டாக்கார அனுசாரா, திருஷ்டமான ஆகாரம், லோகத்துல பார்க்கப்படுற ஆகாரங்கள் நேர பார்க்கிறோம். அவை அந்த கடம் மருத்து புதரானவைகள்லாம், அவைகள்லாம் எல்லா இடத்துலயும் சாவயவமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால சாவயவமா பார்த்துட்டு இருக்கிறதுனால திருஷ்ட ஆகார், திருஷ்டாக்கார அனுசரிச்சு நீ வந்து பிரத்யமா நேர கடத்த அவயவமா பார்த்துக்கோம். அதனால நீ சொல்ற தசரேன்னு கூட அவை சாவயவம், அதனால ஜனத்தை ஒத்துக்கணும்னு நீ சொன்ன. அப்படியானாக்க அந்த கடத்துக்கு காரணமான மருத்து சாவயவமா நிறைவேறுமா? அது சாவயவம் தானே, சாவயவம் தானே அது. அதனால அது நிறைவேற இல்லையே. அதனால நீ வந்து திருஷ்ட பிரத்யமா பார்த்ததை வச்சு நீ சொல்றேன்னு சொன்னாக்க அது வந்து சாவயவமா தான் இருக்கும். அதனுடைய காயம் காரணம், அதனால பரமாவும் கூட நீ சாவயவமா நீ ஒத்துக்க முடியாது இருக்கும். அதை ஒத்துக்கியா? அதனால அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க சொல்றது தவறு. ஏன்னா நீ சொன்ன தர்க்கம் உனக்கே அடிபட்டு போயிடுது, உனக்கே அடிபட்டு போயிடும். நீ வந்து பிரத்யமா நீ ஒத்துண்டேனாக்க பிரத்யமா கடமானது சாவயவமா இருக்கு அப்படின்னு சொன்னானாக்க அந்த பிரத்யமா பாக்குறத வச்சு பார்த்தாலே உனக்கு விரோதம் என்ன வரும்? நிறவய நிறவயசாதி நிறவயத்துவம் காரண நித்திய காரணத்துவம் வந்து இது நித்தியமான குணம் இருக்கிறது. இந்த மாதிரி சில குணங்கள்லாம் நீ ஒத்துக்கணும். அதெல்லாம் உன்னால சாதிக்கவே முடியாது. ஏன்னா நிறவயத்துவம் இருக்காது, சாவயத்துவம் தான் இருக்கும். நிறவயத்துவமே அதுக்கு இருக்காது, சாவயத்துவம் தான் அதுக்கு இருக்கும். இது ஒரு குறடி. அது மாதிரி நித்திய காரணமா நீ சொல்லணும், அதுவும் சொல்ல முடியாது. சாவயத்துவம்னாக்க அதுக்கு காரணம் எதுன்னு கேள்வி வரும். அது அந்த பரமாணு அந்த பரமாணுக்கு காரணம் எதுன்னு கேள்வி வரும். எல்லாம் சாவயம் சாவயம் அக்ஷந்தையே போயிட்டு இருக்கும். எங்கேயுமே முடியாது, எங்கேயுமே முடியாது. அதனால உன்னால இந்த நிறவயத்துவமும் நித்தியத்துவமும் நித்திய குணவத்துவமும் அவைகள்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா பிரத்யமா நேரம் பார்க்கிறமே, பிரத்யமா நேரம் பார்க்கறதுனால அந்த கடாதிகள்ல காரியகாரனை பார்த்து பார்த்துட்டு இருக்கோம். மிருத்த இடங்களுக்கு அதுல சாவயத்துவம் தான் இருக்கு. நீ தான் சொன்ன பிரத்யமா கடத்தை பார்த்து சாவயமா இல்ல. அப்படியான அந்த பரமாணு காரணம் இருக்கு, அது கூட மிருத்த மாதிரி சாவயமா இருக்கும். கடத்துக்கு காரணம் எது? மிருத்து, அது சாவயம். அப்போ இந்த தரசரேனுக்கு காரணம் ஜனகம், அந்த ஜனகத்துக்கு காரணம் பரமாணு, அதுவும் மண்ண மாதிரி சாவயமா தான் நேரம் பார்க்கணும். என்ன நேரம் பார்க்கறமே, பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீ வந்து சாவயத்துக்கு தான் ஒத்துக்க முடியாது. நீ சொல்ற நிறவயத்தம் உனக்கே சித்திக்காது. அது இல்ல, நீ சொன்ன பாரு அணு பரிமாண தாரதமியம் ஒத்துக்கணும், பரமாணுவோடதான் அது கடைசியில முடியறது அப்படின்னு நீ சொன்ன. அது எப்படி முடியும் எனக்கு சொல்லிக் கொடு. ஏன் அப்படின்ன? அதுக்குதான் பக்க அவயவமே இல்லையே. அவயவம் இல்லாததுனால ரெண்டு அணு எப்படி சேரும் அது எனக்கு சொல்லிக் கொடு. அது ரெண்டு அணுவுக்கும் அவயவம் இருக்குன்னு ஒத்துட்டேன்னாக்க அதுக்கு மூல காரணம் எதுன்னு நான் கேட்பேன். அதுக்கு நீ ஒரு பிரமாணம் சொல்லணும். அந்த பிரமாணத்துக்கு அவயம் இருக்கான்னு இல்லையா நான் கேட்பேன். அது மாதிரி கேட்டுட்டே போனோம்னாக்க எதுவுமே நிக்காது. அதனால உங்களுக்கு என்ன உங்களுக்கே உங்க தற்கே உங்களுக்கே விரோதத்தை கற்பிச்சு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, நீ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ உங்களுக்கு கொண்டு எப்படி வரும் அப்படின்னு நீ கேள்வி கேட்பேன். எங்களை பார்த்து இருக்கு அப்படி அதுல மாத்திரம் சாவயத்துவம் இல்லைன்னு நீ சொல்லுவ. நிறவயத்துவம் ஒத்துக்கிறியா? எதுவானாலும் இருந்து போட்டோம், சாவயவமோ நிறவயவமோ ஏதோ இருந்துட்டு போட்டோம். எது இருந்தாலும் அது நேர பார்க்கறது, நேர பார்க்கிற விஷயத்துல எல்லாத்தையும் அப்படியே நாங்க ஒத்து போயிடும். சர்வம் சக்கியத சூக்ஷ்மே, இந்த சூக்ஷ்மமா பாக்குறமே ஜாலகரந்திரத்துல பாக்குற திரசரேணும் அதுல எல்லாமே சக்கியத்தை எல்லாம் விரோதம் எல்லாம் முடியும். ஏன்னாக்க பிரமதி பரவதாம், பிரமதி பரவதாம். நாங்க பிரமாண பரதந்திர பிரத்யமா நேர பார்க்கிறோம். பிரத்யமா நேர பார்க்கிட்டு அதுல என்ன நமக்கு தெரியறதோ அதை அப்படியே நான் ஏத்துன்னு போறேன். நேர ஏத்துன்னு நேர பார்க்கறது அப்படியே ஒத்துக்கிறேன். அதனால என் சித்தாந்தத்துல விரோதம் வராது. நீ நேர பாக்கிறதுல சொல்லலையே, நீ கற்பிக்கிற அனுமானத்தினால அதனால உன் பட்சத்தை இதெல்லாம் ஒத்துக்காது. ஜாலகாலோக லட்சியே சூக்மே பிரமதி பருவத்தா சர்வம் தஹ்யேத. ஜாலகாலோகத்துல பார்க்கக்கூடிய சூக்மமான பிரகிரணோல சர்வம் பிரமதி பருவத்தாம் தஹ்யேத. பிரமாண பிரதந்திரா இருக்கிறவாளுக்கு எல்லாம் சரியா இருக்கும். இல்ல இல்ல, உங்க ஸ்மிருதிய சொல்லித்தே ஆறு பாகம் ஆறுல ஒண்ணு அது மாதிரி வந்து எட்டுல ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற தத்பாகான் சொல்லிட்டு போட்டமே, ஆறுல ஒரு பாகம் எட்டுல பாகம் ஒரு பாகம் சொல்லிட்டு போட்டமே. இவைகள்லாம் இந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதியானது சிற்ப ஸ்மிருதி எல்லாம் சிற்ப சாஸ்திரம் எல்லாம் அதனுடைய பாகங்களை நேர பாக்கிறவன் அதுல ஆறுல ஒரு பாகம் எட்டுல ஒரு பாகம் இது கற்பிக்கிறது அப்படின்னு சொல்லட்டும். சொன்னா கூட அப்படத்தையா அத பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, இத வந்து ஸ்மிருதி ஸ்மிருதியில சொல்றதெல்லாம் சித்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றதெல்லாம் தத்துவ பிரக்கிரிய சொல்ல வந்தது இல்லையே, அதனால அது வேற ஏதோ விஷயத்தை கூட சொல்லிட்டு போலாம், அர்த்தவாதமா பண்ணிட்டு போலாம். அது அர்த்தவாதமா பண்ணிட்டு போறதுனால அதுல இந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால ஸ்மிருதி அபலத்தையா மொத்த பிரக்கிரியை சொல்லாததுனால அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சரி அப்படியே சொல்லிட்டு போட்டோம், ஆறுல ஒரு பாத்து நீ எடுத்துட்டியா, எட்டுல ஒரு பாத்து எடுத்துக்க முடியுமா? வந்து ஒரு குழந்தைக்கு லட்டு கொடுக்கணும், லட்டு கொடுக்குற சமயத்துல இவரு உருண்டியா இருக்கிறதுலாம் உனக்கு, உடஞ்சு போனதெல்லாம் எனக்குன்னு சொன்னா, குழந்தை சந்தோஷமா அத்தனை உருண்டை எடுத்துருக்கு உடைக்க ஆரம்பிச்சு அப்பதான் தெரியுது அதுக்கு. உடைச்சிட்டோம்னாக்க எல்லாம் இவனுக்கு போயிடுமே, நமக்கு ஒண்ணுமே வராதே. இப்ப என்ன ஆகுது, உடஞ்சு போனதெல்லாம் அவனுக்கு போயிடுறது, அப்ப குழந்தைக்கு ஒண்ணு கூட நிக்காது. அந்த மாதிரி ஒரு தரசர் வேணும், அதுல ஆறுல ஒரு பாகம் எட்டுல ஒரு பாகம் சொன்னா அதை எடுக்க முடியுமா, எடுத்துன்னா ஒன்னால ஏத்துக்க முடியுமா? இவையெல்லாம் அர்த்தவாதங்கள். இதை நம்மளே சொன்னோம், பாலாக்க சுகபாகத்திய அது இத்தனும் நுனி இருக்கும், அதுல நூறுல ஒரு பாகம், அந்த ஒரு பாகத்தை நூறுல ஒரு பாகமா பண்ணுங்களோ, அதுதான் அதை ஒட்ட முடியுமா? என்ன அர்த்தம், ஜீவன் அப்படி ஒரு அணுவா இருக்கான் அப்படின்னு உடனே சொல்றதுக்கு ஒரு இது சொல்றது திருஷ்டாந்தம் காமிக்கிறது. அந்த மாதிரி சொல்லிட்டு போகுது அவ்வளவுதான். அதில் போய் நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டு முடியுமா, அது எப்படி வெட்ட முடியும், நூறுல ஒரு பாகம் வருமா, அந்த ஒரு பாகத்துல நூறுல ஒரு பாகம் வருமா அப்படின்னு கேட்க முடியுமா? அதனால இதெல்லாம் வந்து ஆன்ய பரியேன நீ நேயா, வேற அர்த்தமா எடுத்துன்னு போகணும், அர்த்தவாதமா எடுத்துன்னு அதனால உங்க சித்தாந்தத்துல இந்த ஜனுக்கம் ரேணுக்கம் இந்த மாதிரி எதுவுமே வராது. எல்லாமே லோகதர்ஷ்ட பிரகாரேன பார்க்கணும். நீ தான் சொன்ன, அதனால உன்னுடைய தர்க்கம் இவர் வந்து குமார தேசிகன் சாய்க்கிறாரு, உங்க இது தர்க்கம் இருக்கே அது பாதகமான தர்க்கம். அது எங்க தர்க்கம் இருக்கு பாரு, அது லாகவமான தர்க்கம். ஏன் அப்படின்னா நேர பார்க்கறது அப்படியே நாங்க ஒத்து போறோம், நேர பார்க்கிறோம், நேர பார்க்கறதுனால சரியா போயிடுது எங்களுக்கு. நீயோ நேர பார்க்கல கல்பிக்கிறேன்ற, அது உனக்கே பாதகத்தை குத்துரும். கல்பிச்சோம்னாக்க ஒரு பொய் சொன்னாக்கா பத்து பொய் சொல்லணும். ஒரு சத்தியம் சொல்றவனுக்கு பயப்படாம அவன் பாட்டுக்கு பேசிட்டே போகலாம், பொய்யே சொல்ல வேண்டாம். அதனால எதுவா இருந்தாலும் நேர பார்க்கறதையோ அல்லது சுதியில சொல்றதையோ ஏத்துட்டு அதை சொல்லும் சொல்லணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்க கற்பிக்காதீங்களோ, அப்படி கற்பிச்சீங்கன்னாக்க உங்களுக்குதான் விரோதம், உங்களுக்குதான் விரோதம் வரும். அதனால இந்த ஸ்லோகத்தினால அவளுடைய அந்த வைசேலிகன் சொல்ற தத்துவங்களை கண்டனம் பண்ற பரமாணு காரணவாதம் சித்திக்காது, பரமாணுவும் சித்திக்காது, ஜனதமும் சித்திக்காது, நாங்க சொல்லக்கூடிய ஜானகிரந்தத்தில் பார்க்கறது ஒண்ணுதான் சித்திக்கும், அது கூட பிரத்யமா பார்க்கறதுனால சொல்றது இல்ல போனா அது பிரத்யக்ஷனா இல்லைன்னாக்க அது ஒத்துக்க மாட்டோம். அதனால பிரத்யமா பார்க்கவேன் இல்லைன்னா சுத்தி சித்தம் தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல வைக்கிறேன். பாருங்க, திருஷ்டியான பிரசூதி ஜனுக்கமனுபபி ஸ்தாபயம் தோணமித்யா திருஷ்டாகாரானுசாராத் நிரவயவதாத் யத்ர வக்தும் க்ஷமேரன் சர்வம் சக்யேத சூக்ஷ்மே ப்ரமதி பரவதாம் ஜாலகா லோகலக்ஷே தத்வாதாம் ஸ்தாபயேத் வா வஜிரபணதயா வாண்யபர்யேணனேய கவிதா கிருதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.